말이길래 내가 말이야. 아 맞아봐 맞아봐 나 예 이리가 와라 파티 컴밍 워데 아 헤이 느릿느릿느릿 누구라 வர சொன்னாங்களா சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க சத்தியமா வர சொல்றாங்க சார் அண்ணா அடி அடி Hey, hey, hey, hey, hey.